வெளிச்சப்பூவே வா, ஓஹோ மின் வெட்டு நாளில் இங்கே மின்சாரம் போல வந்தாயே, வா வா என் வெளிச்சப்பூவே வா. உயிர் தீட்டும் உயிலேவா, குளிர் நீக்கும் வெயிலேவா, அழைத்தேன் வா அன்பே. மழை மேகம் வரும்போதே மயில் தோகை விரியாதோ, அழைத்தேன் வா அன்பே. காதல் காதல் ஒரு சிறு காலம் யாவும் அது ஒரு ஆதாங்கே வாழ் தொடங்கிய கலை தொடர் கதை அடங்கிய நிலையே. கால்கள் முளைத்து ஹைகூவே, ஜவ்வாது மனதை உன் மீது தெளிக்கும் ஹைகூவும் உனக்கோர் கைப்பூவே. கூடும் விழாக்கள் நாள்தோறும்